ரொம்ப பிரசித்தராய் திருவேங்கமடையாளத்தில் கைங்கரியம் பண்ணி ஒரு கைங்கரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும், அகல சிந்தனையோட செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுத்த பெரிய மகானுடைய சன்னிதானத்தில் ஒரு இரு வார்த்தை பேசுவதற்கு பெருமாளும் பெரியவர்களும் நியமிச்சிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே கலியுடைய பெரிய திருமொழி அறிவு தரும் பெரிய திருமொழியான அந்த கிரந்தத்திலிருந்து இரண்டாவது பத்திய முதல் பதிகத்தில் நான்காவது வாசகம் அனுகிரகமாக பாசுர பிரவேசத்திலே ஆழ்வார் தன் நெஞ்சை குறித்து பேசுகின்றார். பாவியாது செய்தாய் என் நெஞ்சமே பண்டு கொண்டு செய்தாரை மண்மிசை மேவையார் கொண்டு போய் விசும்ப வைத்து நந்தை கோவிநாயகன் கொண்டலன் துயர்வெங்கடமகையாண்டு ஆனவர் அவியாயிருப்பார்க்கு அடிமை தொழில் பூண்டாயே அடிமை தொழில் பூண்டாய் அதாவது கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்றார். தன் நெஞ்சை குறித்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா மனசுலேயே முதல் நினைக்கிறோம் ரொம்ப அப்பதான் அந்த கைங்கரியம் தான் பண்ணுவோம். எந்த காரியமாக இருந்தாலும் லோகத்திலே சரி லௌகிகமான காரியமாக இருந்தாலும் மனசு நினைச்சாதான் கை வேலை செய்யும் கண் பார்த்து வேலை செய்ய வந்திருந்தது. அதனே ஆழ்வார் சொன்னார் நெஞ்ச குறித்து அதெல்லாம் சொல்லிட்டே வேற அவருடைய பரிவாகமா இந்த பாசம் நமக்கு அங்குதான் பாவிச்சிருக்கார் ஆழ்வார். பாவியாது செய்தாய் அப்படிங்கிற பாவி அப்படிங்கிற வேறு ஒரு விஷயத்தையும் தன் மனதிலே பாவிக்காமல் பகவத் கைங்கிறதே சியப்பதியான நாராயணனுக்கே இந்த கைங்கரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தன் நெஞ்சை குறித்து சொல்லுகிற பாவியாது செய்தாய் அப்படின்னு எத்தனையோ மாறி மாறி பரவி தப்பும் பிறந்து புனரபி வரணம் புனரபி சரணம் என்ற ரீதியிலே இந்த ஜீவன் உடனிருக்கின்ற லோகத்தில் அது எதனால கர்ம வாசனையினாலே இதெல்லாம் ஏற்படுறது. எத்தனையோ எத்தனையோ பிறவி எடுத்து இந்த ஜீவன் உழந்திருக்கும் போது பெருமாளுடைய சந்நிகிதம் அவன் கிட்ட போக முடியல, அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க முடியல. அதனால நான் எத்தனையோ கைங்கரியம் பண்றேன், எத்தனையோ புழுவா பூச்சிய யானையா வந்து பெருமாளுக்கு ஒரு புஷ்பம் போட்டிருப்பான் இருந்தாலும் எனக்கு பெருமாள் இன்னும் கிட்டவில்லை ஆகிவிட்டான், அதாவது பெருமாள் எனக்கு கிடைக்கலன்னு மனசு கோபப்படுது. அப்ப கோபத்தை தாபம் ஜாஸ்தியா இருந்து பெருமாள் கிடைக்கலன்னு நம்மாழ்வார் பாடினவரே இந்த ஆழ்வாரம் பாடுற என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டாள் சொன்ன மாதிரி வைகுந்தோறும் தோணி பெறாமல் உழல்கின்றேன். இந்த வைகுந்தம் கிட்ட போறதுக்கு எனக்கு இந்த சம்சார சாகரத்தை நான் கடந்து கொள்வதற்கு ஒரு தோணி கிடைக்கல எனக்கு. அப்படி ஆண்டாள் நாச்சார் மனதும் குமிரினா போல இந்த ஆழ்வாரும் பாவியாது செய்தாய் என்னஞ்சமே பண்டு கொண்டு செய்தாரை அப்படின்ற எத்தனோ கைகிறம் என்றே பெருமான் கிடைக்கிறவர்களுக்கு அதான் ஒரு கோபம் வருது. இந்த கோபத்திலே துர்மார்க்கம் ரீதியிலே போறா சிவப்பதி திருவடிதான் அடைஞ்சாலும் வைகுந்தம் நமக்கு கிடைக்கும் விரைவா நிர்வாகம் பண்ணிருக்கா. ஆழ்வாராலும் அதைதான் சாதிச்சா அதுதான் நம்ம விரைவா சாதிச்சா அது கிடைக்காத போது நம்ம மனது ஒரு கட்டம் வருது. அப்ப என்ன பெருமான் மேல ஒரு கோபம் வருது, அப்ப கோபம் ஏற்படும் போது பகவன் நிகிரகம் வருது. அந்த நிகிரமானது வார்த்தையா வெளிப்படுறது என்ன அப்படின்னா அதை வழிவாறு கிழக்காய்த்து அயோக்கு தேசம் அறிய வாழ்க்கை யாராய் திரிகின்றோம் திரிகின்றோ பொக்கு காசின் உடையன் திகழும் வண்ணம் காட்டீரம் பெருமான் பதிவல்லீர் இந்த ஊரீர் வாழ்ந்த போம் அப்படிங்கிற இந்துள பெருமாட்டை கலிகன் இதே ஆழ்வார் பாடுற பாசனம் பாடுற இவருக்கு வந்து முதல் அடி எடுத்து வச்சவொடனே பெருமாள் சேவை சாதிக்கணும் ஒரு எண்ணம் நடத்தல கற்று கோபிஷ்டரான் கோபம் வந்து அவருக்கு ஏன்னா ராஜாவா இருந்து வாஜ்வெளியான் அப்படின்னு பேர் பெற்றவர் வீரத்தில் நடத்த ஆழ்வார் அதனால பெருமாள் சேவை சாதிக்கிறான்னு ஒரு பாட்டு பாடினார் ரெண்டு பாட்டு பாடினார் மூணு மாசம் பாடிந்த இந்தளவுல பெருமாள் கிட்ட வருடர் தர தரக்கல வாழ்ந்தே போம் முஞ்சல் நீயே வச்சுருப்பா நான் அவசியம் எனக்கு சேவை தேவையில்லைன்னு போயிட்டேன் அப்படியாவது இந்த ஜென்மாவது நமக்கு கடை நமக்கு பெருமாள் நாம ஸ்மரிக்கும் போது பெருமாள் நமக்கு கிட்டே வராத சங்கீதம் இல்லாத போதும் கோபம் வராது நமக்கு அதுதான் ஆழ்வார் சாதிச்சார் பாவியாது செய்தாரி என் நஞ்சமே பள்ளுவன் செய்தாரி இந்த பெருமாளே நான் நினைச்சு சொல்லும் போது நீ எனக்கு அனுகிரகம் பண்ணடையாப்பா அதனாலே நான் என்ன பண்ணேன் உன்னை விட்டு விலகி போறேன் அப்படின்னு உன்னை விட்டு விலகி போனேன் விலகி போனாலும் பெருமாள் இவாறு இழுத்து பிடிக்கக்கூடிய திதி உள்ளவன் செல்வனாரடன் கேட்டதும் மனம் கண்பனி அழுவன் மாயமே யாரோ வழிபோகும் கூட ஒரு பெருமாள் மேல சொன்னோடனே என் கண்ணு ஜலவரதேப்பா அப்படின்னு அம்மா அழுவாரு சொல்றேன் ஏன்னா பெருமாள் கொஞ்சம் ஒரு தும்பி ஓடனா வாழ ஊழகட்டி விட்டுதான் பிடிப்பாங்க அதான் பெருமாள் கொஞ்சம் டிரை கொடுக்கிறார் ஆழ்வார்க்கு நிதானமா சேவை சாதிக்கும் அப்படின்ட்டு அதனால என் நஞ்சமே பண்ணி ஒன்று செய்தாரை மண்ணி செய்தேவி ஆட்கொண்டு போய் அப்படின்னு இப்படி கல்லீர் பல பறவை வீடு கல்லீரையும் பண்ணியிருக்கா அவளுக்கு நான் ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் இந்த சிந்தனை பண்ற அதனால பெருமாள் பார்த்தாரு பாவியாது செய்தாய் என் நஞ்சமே பண்டு கொண்டு செய்தாரை அப்படி கல்லீரை பண்ணுவாள் ஏதோ சிந்தனைக்கு போயிட்டான் என்னை விட்டு விலகி போயிட்டான் சுவாமி பரவாயில்ல ஏற்பாடு அவன் நான் தீர்ந்து கூட்டிங்களேன்னு சொன்னார் ஆழ்வார் மண்ணிதையுமே ஆட்கொண்டு போய் இந்த பூமியில வந்து பெருமாள் பூர்ண அவதாரமாய் ரெண்டு அவதாரம் பண்ண கௌசல்யத்துக்கு தனியார் காம்பீரியமான அவதாரமான ஸ்ரீ ராம அவதாரம் சௌலபியத்துக்கு உண்டான ஒரு வெண்ணை சாப்பிட்ற குழந்தையாய் இட்ட பணி செய்வான் இது பெருமாள்தான் உண்டு இருந்த இந்த வசனம் ஆனா பெருமாளுக்கு தன்னை அந்த வசனம் தன்னை ஆட்படுத்திக்கலாம் பெருமாள் என்னன்னா சௌசிய சௌலபியனாய் ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணார் மண்விசை தேவி அப்படின்னார் மிக்க நூறி போட்டியில் இருக்கிறவா கூட இந்த பூமியில கால் படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தேகப்படுவானா கடம பூமியாச்சே நம்மளை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு நாம் போவானா நினைப்பானா அதையெல்லாம் பெருமாள் தீர்க்கரித்து தான் ஒரு கிருஷ்ணனா இங்கே வந்து பூமியிலே மண்ணி பிறந்தான் ஒரு இடத்திலே பிறந்தான் ஒரு இடத்திலே வளர்ந்து பெருமாள் இறங்கி வந்தான்னா மண்ணி செய்யுமே நம் பாவங்களை போக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணவே ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணான் கோபி ஜனவந்தனாய் ராமாவதாரத்தை எவ்வளோ ரிஷிகளுக்கு பெருமாள் சேவை சாதிக்க முடியாம போச்சு சில ரிஷிகளுக்கு பெருமாள் சேவை பாக்கியம் கிடைச்சது எத்தனையோ ஜனகபுரியில இருக்க வாழ்க்கும் சரி அயோத்தி மாநகரில் இருக்க வாழ்க்கும் சரி பெருமாளுடைய சேவை சில சமயம் கிடைச்சது கிடைக்காம போச்சு அப்படி பெருமாள் கிடைக்கிறேன் என்ற அந்த ஆர்த்த துணியை பெருமாள் தான் திருவிழத்திலே வாங்கிட்டு அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணி மன்னிதையுமே என்ன பண்ண அப்படின்னா இவாளுக்கு நான் சகியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணி எப்படின்னா அதாவது பரத்துவமானது நாகபத்தியங்க தாயி பரத்துவம்தான் இருக்கு நம்ம அற்பப்படும் ஒரு கணமாத்திரம் தான் நமக்கு பெருமாள் வாழ்க்கை கொடுத்துருக்கான் இந்த ஜென்மால இதுங்களுக்கு ஒரு கடத்தேற்றது பெருமாள் என்ன பண்ணா ஓடி வந்தாங்க எப்படின்னா ஒரு குப்பம் பொழுது யானை குட்டு மான குட்டுது பெருமாள் ஓடி வந்தான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஜென்ம ஜென்மமா அடைஞ்சிடக்கூடிய நெஞ்சிக்கிற ஆழ்வார்களுடைய மனசானது இந்த மனசுக்கு தான் ஒரு மருந்து கொடுக்கிறேன் பெருமாள் ஓடி வந்தான் கந்துகள் நினைத்து தந்தோடரோடு கலந்துடன் வருவாய் தெரிவில் தண்டு அப்படின்னு பரத்துவம் எங்களுக்கு ஒரு மாடு மேய்க்கிற மாட்டு சாணி மாட்டு பூத்திரத்துக்கிட்டையும் இந்த பெருமாள் ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணி நம்மளோட அத்தோழரோடு தோல் போட்டுட்டு வந்தா பெருமாளுடைய மேலாடை அவள் எடுத்துட்டு போயிட்டா இருந்தாலும் பெருமாள் ஒரு வசனத்தோட பெருமாள் மாடு மேய்க்கிற வசனத்தோட தோல் போட்டு ஏன்னா என்னை ஒதுக்காத நான் உண்மையில் ஒருவன் சொன்னா பெருமாள் காட்டத்துக்கு வந்து இந்த பக்கத்தில் இருக்கலாம் கிருஷ்ணாவதாரமாய் அப்படி மனுஷி மேவி ஆட்கொண்டு போய் அப்படி மேவதுன்னா என்ன அப்படின்னா நமக்கோசம் ஓடி வருது நமக்கோசம் ஓடி வருது ஆனைக்கு நீ அருள் செய்தவன் யான் சொன்ன ஒரு யானை கூட்டுது அங்கேருந்து கருடாருடன் அரைகுறைய தலைகுறைய வந்து என்றான்னு தெளிவாக்கம் ஏன்னா பெருமாளுடைய புண்ணியம் அமர்ந்து போச்சான். அந்த வைதிக ஸ்ரீ பெருமாள் புண்ணியம் அமர்ந்து போச்சான், வஸ்திரம் அணிந்து போச்சான், பிராட்டிக்கு கூட சொல்ல பெருமாள் அன்னி கூட்டம் ஓடி வந்தான். மேரி மன்னிதை மேரி இங்கே நின்று பெருமாள் அனுகிரக மண்டலத்தை வந்திருக்கான். ஆட்கொண்டு போய் அப்படின்னு எப்படி ஆட்கொண்டும் தடுத்தால் கொண்ட என் நெஞ்சு எத்தனையோ ஜென்மா பெருமாளை தேடி அடைஞ்சது கைங்கரியம் பண்ணிட்டு. ஆனால் ஏதோ ஒரு பாப வாசனையாலே இந்த எம்பெருமான் எனக்கு கிடைக்காம போயிட்டான். ஐயோ இந்த நெஞ்சு நான் கிடைக்கலே, இந்த நெஞ்சு பரிதவிக்கிறது, அது இங்க துர்மார்க்கத்துக்கு போயிடுது, பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கு ஒரு அடுக்கிற மன்னன் பெருமாள் என்ன பண்ணான், ஆட்கொண்டு போயினான். ஓனவாட தீட்டு சன்னதி கூப்பிடுறான், ஓனவாட பெருமாள் சன்னதி தீட்டு கூப்பிடுறான். எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இப்ப வந்து அந்த கோவர்த்தன தாரணம் பண்ணா பெருமாள் பண்ணர், அதுக்கு பூர்வமா என்ன பண்ணர், அப்பா இந்திரன் தான் மழை கொடுக்கிறான், இந்திர பூஜை பண்ணுவோம்னு சொன்னா பெருமாள் நாதாண்டா சத்தியன் இது எனக்கு பண்ணுவோம்னு என்ன பண்ணர், தேவதாந்திர சம்பந்தத்தை பெருமாளால இழுக்கப்பட்ட ஒரு இந்திரனுக்கு செய்யப்பட்ட பூஜையை நான் பரத்து நீ எனக்கு பண்ணணும்னு எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசி கிருஷ்ணன் சொன்னா சரியா இருக்கும்னு மனசுல அந்த விஷயத்தை பதிய வச்சு யாருக்கோ பண்ற பூஜை தான் ஏற்றுந்தான் பூத வடிவு கொண்டு எல்லாம் அவன முற்றம் அப்படின்னு பெருமாள் ஒரு பெரிய சரி எடுத்து ஆட்கொண்டான். அவ அப்படி பெருமாள் சீகரிச்சுட்டான் இல்லையா, மண்ணிலை மேலே ஆட்கொண்டு போய் கம்சத்திலே பிரதான அதிகாரி இருந்தவர் அக்ரூரர் பாகவதர் கிருஷ்ண ஸ்மரணம் இருந்தவர் உள்ளவர். ஆனா இருக்கிற இடம் பெருமாளுக்கு எதிரியான இடத்தை இருக்கான். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கும் தன்னை விட்டு அறந்து இருக்கார், தன் பக்தன்தான். ஆனால் தன்னை சேமிக்க வேண்டும் எண்ணம் இருக்கு, ஆனால் அவருக்கு அந்த விஷயம் கிடைக்கிற அதனால பெருமாள் பார்த்து எப்படி அனுப்பினோம்னா ஆட்கொண்டு போய் அப்படின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட பாகவதனான அந்த அக்ரூரரை வாரி அடிச்சு பரம பாகவதனாக கூடியவர்தான். ஒரு வஸ்து இருக்குன்னா வஸ்து சாதாரண ஒரு அசேதர வஸ்துனா ஒரு அசேத வஸ்து இந்த மைக்கு இருக்குன்னு வச்சு அசேதர வஸ்து இந்த வஸ்துக்கு ஒரு இங்க ஒரு அர்த்தம் வந்திருக்கு. எப்படின்னா இவ்வளவு பாகவதால கூட்டு கலியினுடைய உபன்யாசத்தை இதன் வாயிலாக வெளியிடுறது இல்லையா, இது ஒரு பண்ண இந்த அசேத வஸ்துக்கும் இந்த திருவேங்குடையான் பண்ண வஸ்துத்துவம் அந்த அர்த்தமிச்சு இந்த வைப்பின் மூலமா ஒரு ஆழ்வா அதிசூக்தியோ ஒரு வேதமோ ஒரு பிரபந்தமோ இது மூலம் வெளிவருது இல்லையா, இதுதான் அனுகிரகமானது. பாகவதரை ஒரு பரம பாகவதனாக ஆக்கிக் கொண்டு போய் மண்டிசையுமே ஆட்கொண்டு போய் விசுந்த வைத்து வந்து அப்படிப்பட்ட பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு அனுகிரகம் வந்து சரி இங்கேயே இருக்கும். நாம மறிக்க போறதும் என் காலம் முடிஞ்சு நான் போறேன், மண்ணிகை மேலி ஆட்கொண்டு விசுந்தர வைத்து வந்தை விசும்பு ஜெருசும்பு திருநாடா கலங்காபிரடகன் ஆழ்வாராதையெல்லாம் சாதிக்கிறான். அப்படிப்பட்ட வைகுந்த நாட்டுக்கு அழைத்துக் கொண்டு போகிறான் ஜெயம்பெருமான். யாருன்னா ஹார்தன் சொன்னான், ஹார்தன்னா சிந்தனைக்கு ஒருவன் மனசுல இருக்கக்கூடிய அந்தரையான ஒருவன் நினைச்சு பார்க்க முடிவெருமான் ஹார்தன். அவன் தான் இந்த ஜீவனை கொண்டு போறான். எப்படின்னா அச்சிராதி மார்க்கமாக கொண்டு போய் அப்படின்னு ஆழ்வார் வேற லோகம் மூலமா போனா திரும்பி புனரவி படனம் புனரவி ஜடனம் இந்த பூமியிலே கர்மபூமியிலே பிறக்க வேண்டும். ஆனா அச்சிராதி மார்க்கமாக எவ்வருமானவர் நான் அவருடைய சகியாக செல்லும்போது சாஸ்வதமான வைகுண்ட லோகத்தில் திருமமணி மண்டலத்தில் அவனுக்கு கைநீரம் கிட்டும் இல்லையா. அதனால பெருமான் என்ன பண்ணான், மண்ணிகைக்கொண்டு போய் விசுந்தர வைக்கும் அப்படின்னு விசுந்தர வைக்கும் எது வைக்கும் கேட்டு கேள்வி கேட்டார். எந்தையும் ஒரு பதத்து போட்டார். யாருமா எந்தை தாயானை தந்தையாய் இருக்கக்கூடியவன் எந்த தந்தை தந்தை அப்படின்ன பெருமாள் மமமாதரம் மௌமிதரம் மமதர்வம் அப்படின்னு பாஷிகார கஞ்சத்திருந்தார். அப்படி எல்லாமா இருக்கக்கூடியவன் என் எந்தை விசுந்தர வைத்து நந்தை இந்த எந்தை யாருன்னு கேட்டா கோவி நாயகன் சொன்னார். யார் கோவி, கோபி ஜனவந்தவனான என் நாயகனான கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் யாரு அப்படின்னா கலிக கண்ணனான வெங்கடவன் யாக்கியம் வந்தார். கலிக கண்ணன் யாரு வெங்கடவன் வைகுண்டத்தை நேரம் வந்து இறங்கினேன்னு சொன்னான். விசுந்த வைப்பு வந்தை கோவி நாயகன் கொண்டது முந்துயர் இந்த நாயகன் எங்கு பாசம் செய்தான் அப்படின்னா கொண்டது முந்துயர் அப்படின்னா எப்படின்னா இப்பேற்பட்ட ஏழு மலைக்கு சொந்தக்காரனா பெருமாள் இருக்கான். மழைக்கு மேல மேகங்கள் சஞ்சரிக்கிறது. அப்ப பெருமாள் பார்த்தார், ஓ நீ என்னாலே குறைக்கப்பட்டு எனக்கு மேல போறியான்னு பார்த்தார். பெருமாள் பார்த்தார் கொண்ட உந்துயர் அப்படின்னார். வேகத்தை மேல தூக்கினார் அவர் தூக்கு என்னன்னு கேட்டா அது மேல இருக்கே வந்துருக்கும் கோவி நாயகன் கொண்டார் உந்துயர் அப்படின்னார். இந்த பெரியவர்களா சோழி ஆக்கிய சஞ்சிகர் கோவிநாயகன் கொண்டல் உன் துயில்னு போட்ட துயில்னா சயம் இருக்கும். இப்படிப்பட்ட எல்லருமான வாசம் செய்யக்கூடிய இந்த ஸ்தலம் தான் நமக்கு ஒரு நிர்பரோ நிர்பரோக்கு என்றே ஒரு பயம் இல்லாம இருக்கும் அப்படின்னு அகேதனமான அந்த முகிர்ப்பு கூட உகிரிடங்கள் கூட இன்னிரமேதாப்போ மேகங்கள் ஆண்டா நட்ட ராஜா மாதிரி அந்த மேகங்களுக்கும் ஒரு பயமற்று பெருமான் இருக்கான் என்ன அவன் பார்த்துப்பான் வேங்கடத்தன் பார்த்துப்பான் நிம்மதியா துயில் கொள்ளக்கூடிய ஒரு இடமா இந்த வேங்கடமலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேகங்களுக்கு உதாரணம் சொல்ற தெரியவா கோவிநாயகன் கொண்டலந்து வெங்கடமலையா ஆண்டு வேங்கடமலை தான் என் பாவத்தை போக்கக்கூடிய மலையா இருக்குன்னு ஆழ்வார் நெஞ்ச குறித்து சொல்ற அப்படிப்பட்ட நெஞ்சு வேங்கட மலைன்னு சொன்னா சரி வேங்கடம் என்ன பெருமான் மட்டுமா இருக்கான் சியப்பதியா இருக்கான் அகடகிருந்து இறைவா இருக்கான் பெருமான் விராட்டியோட வாசம் செய்யும் பெருமானா இருக்கான் அப்படின்னு ஆண்டு போட்டார். இவர் வைகுண்டத்தில் வந்தவர் தானே இவர் கேத்திராதிபதியா இவர் எப்படி ஆக முடியும் ஒரு பிரச்சனை பண்ற தெரியவா அப்போ வியாக்கியானம் பண்ற தெரியவா என்னன்னா அப்படி இல்ல பெருமான் வந்த காரியம் ஒரு பெரிய காரியம் இருக்கு எதிர்த்து வந்தாலும் எல்லாருக்கும் தெரியலாம் கேத்திர பாலகனா ஆதிவராக பெருமானிடத்துல உத்தரவு வாய்ந்து தான் ராஜா வாயிட்டா பெருமாள் இல்ல என்னன்னா கேட்டபாளன் அவர் தான் இது தெரியவா சொல்லடே வராமனு சொல்லி பெருமாளை செவி கிட்டத்தவர் நமக்கு தெரியவா சொல்லி கொடுத்து ஏன்னா கேத்திர பாலகனா இங்க இருக்கான் அவருடைய உத்தரவு வாய்ந்து நம்ம பெருமாள் நான் இங்க ஆட்சி பண்ண போறேன் எதுக்கு ஆட்சி பண்ண போறேன்னா கோபியின் ஜனவல் இல்லவான் அப்படிங்கிற இத்தனை பேர் என் ஆசிரியர் வரா இத்தனை கோடி கோடியா எத்தனை பக்தியோட வளர்ந்து இப்ப நான் பக்தியோட இருக்கேன்னா சொல்ல முடியாது என்னோட பக்திமான எவ்வளவு பேர் இருந்தான் இதுல ரெண்டு நாள் கூட பெருமானம் செய்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் அனுகிரக வீரனா இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலேயும் பெருமானுக்கு இருக்கான் வெங்கடமலமேரி அப்படிங்கிற வெங்கடமலையா அன்று வானவர் ஆவியா இருப்பாக்கு அடிமைத்தொழில் உண்டாயே வானவர்க்கெல்லாம் ஆவியா இருக்கக்கூடியவன் அப்படின்னா ஏன் அவளுக்கு மட்டும்தான் அவன் பெருமாள் சரியத்துல இருப்பான் பூலோக வாசிகள் நம்மை போல அழியக்கூடிய இருக்காது சரியா வழிய போற இவாளுக்கு இப்ப அந்தரியாமையே இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா இவாளுக்கும் பெருமாள் இருக்கான் ஆழ்வாருடைய போக்கு அப்படி சொன்னார் ஏன் சொன்னார் அப்படின்னாக்கா முடிச்சிட்டார் வானவர் ஆவியா இருப்பான் அது அப்படின்னா அவளுக்கும் ஆவியா இருப்பான் அதே பெருமாளுக்கு நம்மும் ஹிரதயத்துல இருக்க கௌசவமா இருக்கும் அப்படின்னா பரஸ்பரம் தான் ரெண்டு பேரும் பெருமாளும் பக்தரும் பெருமாள் மட்டும் பிரயோஜனம் இல்லை பக்தாள் மட்டும் பிரயோஜனம் இல்லை பெருமான் அனுகிரகம் பண்ண அவன் வரம் தடாமின்னு சொல்றது வரத்தை வாங்கி முடியா நான் வாங்கினேன்னு சொல்றது ரெண்டு கை பேர் அவன் தான் பக்தர் இல்லையா அதனால பெருமாள் வேங்கடத்தான் அந்த தயாசனத்தை சுவாமி இயக்கம் சாதிச்சா மாதிரி இங்க இருக்கிற மொத்த சுழிகளுக்கு எல்லாமே தய என்ற விஷயத்தை தான் நமக்கு கொடுக்கிறது அவன் கண்டிச்சு பார்த்தவன் தய வரும் இல்ல கீர்த்த பரிசாரே தகைகிறது பாரதர்மம் கணக்கு மீனாட்சிகளுக்கும் இடையுடைய பெருமானுக்கு என்னன்னா இந்த தொழில ஏன் ஏதேனும் ஆவேன் ஏன் மீனா போகணும் கேட்டார் குழந்தைகர் பெருமான் கேட்டார் சொல்ல ஆச்சாரம் திருக்குழந்தையான ஒரு விஜயசாச்சாரம் தரத்துல அது என்னன்னா துணையில இறங்கி பரவ பாகுபட்டால் பெருமாள் சேர்த்து வந்தவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணுவா அப்ப அனுஷ்டானம் பண்ணுவா அவ பாதத்தோடு அந்த தீர்த்தத்தில் இருக்கும் அதை உண்டு என் ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜீவிகள் தான் போன சொன்னீங்க அது போல எனக்கு பாகவத காட்டு இருந்தா போறமே வேற ஒன்றும் ஒரு சேவை எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு அப்புறம் சொன்ன ஏழையனும் ஆவேன் அப்படின்னா காய்ச்சல் அப்படிப்பட்ட பெருமானுக்கு நீ என்ன பண்ணணும்னா வேங்கட மலையாண்டு வானவர் ஆவியா இருப்பாக்கு அடிமை தொழில் உண்டாயே கால் நிலம் தோய்ந்து கொள்வர்னு சொன்னேன் நம்ம தேவை என்னன்னா நிலம் தோய்ந்து இந்த காலிடம் வானவர்கள் தான் காலிடம் தோய்ந்து கொள்வதற்கு பயப்படக்கூடிய இடத்துல கூட வானவன் தான் நீங்க அச்சாதி அச்சாபுரமான செலுத்தி வந்து கால பூமியில பரவி வெற்றி பெருமான செலுத்தி போறா அப்படின்னா இந்த பேர்பட்ட வேங்கட மலையானதோட வசதி யாராலும் இந்த மாற்றத்தை யாராலும் சொல்ல முடியும் சொல்லி அப்ப ஏற்பட்ட எம்பெருமானுக்கு ஏ நெஞ்சே அடிமை தொழில் உண்டா ஏ நீ கைங்கரும் பண்ணோம்னு சொல்லிட்டு கலியன் வந்து தன் நெஞ்சை குறித்து இந்த பாசனத்தை அற்புதமாக பேசுறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு சபையாக நன்றி தெரிவிச்சுக்காது கவிதாத்திகா கல்யாண குணதாரினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.